காதல் வளத்தே காதல் வளத்தே உன்மேல் நானும் நானும் புள்ளை காதல் வளத்தே காதல் வளத்தே காதல் வளத்தே ஏ உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளத்தே அறியுமே என்னை உன் மனம் அறியாதா கூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம் ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீ எனது பேரை நானும் எழுதி வச்சேன் அது மழையில் அழியாம கூட பிடிச்சேன் மழை விட்டும் நான் நனஞ்சேன் காதல் வளத்தே காதல் வளத்தே ஏ உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளத்தே தரும் அன்போ உயிரோடு வாழும் வரை அடியே புள்ள புள்ள காதல் வளத்தேன் காதல் வளத்தேன் உன்மேல் நானும் நானும் புள்ள காதல் வளத்தேன் காதல் வளத்தேன் காதல் வளத்தேன் உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளத்தேன் இதயத்தின் புள்ள பெண்ணே நான் செடி ஒன்னதான் வச்சு வளத்தேன்.